பொன்னூஞ்சலாடுது பால் நிலா, பனையில் நனையும் பெண்ணிலா, சங்கீதம் பாடுது தேன்னிலா, தரையில் தவழும் வெண்ணிலா, மன்றம் வரும் இந்த மஞ்சள் நிலா, மன்னன் மடி தினம் கொஞ்சம் நிலா, இந்த கண்ணான காதலன் கல்யாண நாயகன் முன்னாலும் பின்னாலும் முத்தாடும் மலை நிலா, பொன்னூஞ்சல் ஆடுது பால் நிலா, பனியில் நனையும் பெண்ணிலா, சங்கீதம் பாடுது தேன்னிலா, தரையில் தவழும் வெண்ணிலா. பார்க்க தடை போடும் தங்க நிலா, மணமாலை சூடும் மறுநாளில் இங்கு கடை போடும் மங்கை நிலா, செந்தீரும் பாலும் செவ்வாயிலூரும் போயாமல் நீயும் பரிமாறும் நேரம், ஒரு பாதி பசுமாறி அலைபாயும் ஆசை நிலா, பொன்னூஞ்சலாடு பால் நிலா, பனியில் நனையும் பெண்ணிலா, சங்கீதம் பாடுது தேன்னிலா, தரையில் தவழும் வெண்ணிலா. பொன்னூஞ்சலாடுது பால் நிலா, பனியில் நனையும் பெண்ணிலா, சங்கீதம் பாடுது தேன்னிலா, தரையில் தவழும் வெண்ணிலா, மன்றம் வரும் இந்த மஞ்சள் நிலா, மன்னன் மடி தினம் கொஞ்சம் நிலா, இந்த கண்ணான காதலன் கல்யாண நாயகன் முன்னாலும் பின்னாலும் முத்தாடும் மலை நிலா.